கண்கள் தாண்டி போகாதே என் ஆறுயிரே, என் ஓருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் ஏழு நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் ரெண்டு காணவில்லை. என் ஆறுயிரே, கண்கள் நான்கும் தீண்டிடுமே, மோகம் கொஞ்சம் முளைவிடுமே. கண் பார்வை முதல் நிலையே, ஆறுயிரே என்னுயிரே. உள்ளம் கொண்டது ஓர் மயக்கம் இன்னுயிரே. காதலில் இரண்டாம் நிலைதான் பால் மயக்கம். மே தீண்டும் நேசம் தொடங்கியதோ இது காதலில் மூன்றாம் படிநிலையோ. என் உடல் வழி அமிர்தம் வழிகிறதோ, என் உயிர் மட்டும் புதுவித வழி கண்டதோ. என்னுயிரே உன்னை கொஞ்சம் தீண்டுவேன். ஏழ்வகை காதலை எப்போதெங்கே தாண்டுவேன். இதில் நான்காம் நிலையை அறிந்து விட்டேன். என் மறுமலரே உன்னை தொழுது விட்டேன். என் சுயநிலை என்பதை இழந்து விட்டேன். அந்த சூரியன் எழும் திசை மறந்து விட்டேன். என் உடல் பொருள் தந்தேன், சரண் புகுந்தேன். என் உயிரை உனக்குள் ஊற்றிவிட்டேன். இதுதான் காதலின் ஐந்து நிலை. நான் உன் கையில் நீர்த்தி வலை. என் உடல் பொருள் தந்தேன், சரண் புகுந்தேன். என் உயிரை உனக்குள் ஊற்றிவிட்டேன். இதுதான் காதலின் ஐந்து நிலை. நான் உன் கையில் நீர்த்தி வலை. ஒரு மோகத்தினால் வரும் பித்து நிலை, இது மோசமில்லை ஒரு முக்தி நிலை. ஒரு மோகத்தினால் வரும் பித்து நிலை, இது மோசமில்லை ஒரு முக்தி நிலை. நம் காதலிலே இது ஆறு நிலை. என் உயிரே, என் உயிரே, என் ஒரு உயிரே. மறுப்பதில்லை என் ஆறு இரு